வேதசப்தமாயன் துவனிக்கிறது. இந்த வேதசப்தம் எல்லாமே திருவாய்மொழியிலே ஆழ்வார் சொல்லியிருக்கார் அப்படின்னு இந்த பாதிகளுடைய நாதத்தினுடைய பெருமையை வேதசப்தமா இருக்குன்னு சுவாமி தேசிகனுக்கு எடுத்து காட்டுற. அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டாக்கா, இந்த லோகனுக்கு லோகத்தில் இருக்குவா எல்லாருக்கும் வந்து பிராபிய பிராபகம் எதுனா சாட்சாத் பெருமாள். அவனு திருவடிய உபாயம் இல்லையா, பாத தூளியிலேந்து வந்த அவனுடைய பாதுகையிலேந்து வந்த ஒரு தூளியிலேந்து வந்து அகலிகை சாபம் நீங்க பெற்றாள். அதனாலே நமக்கு வந்து எம்பெருமானுடைய சரண கமலங்கள் தான் பிராபிய பிராபகம் அப்படின்னு தேசிகன் சாய்க்கிற. அப்போ இந்த பாதுகையானவள் பெருமாளை அழப்பண்டவரா, பெருமாளுடைய திருவிடிதான் எல்லாரையும் காத்து ரட்சிக்குது என்று சொல்லுமா போலே, சகல வேதங்களும் ரொம்ப இன்பமா இருக்கக்கூடியதா உன்னுடைய சப்தத்தை அனுசரித்து சொல்லுகின்றன. வேதம் சதுர்வேதம் இருக்கு, அது வந்து அந்தந்த வேதத்துக்கு உண்டான அந்த ராகத்தோடய சொல்றது. இருந்தாலும் எம்பெருமான் தன் திருவடியில பாதுகையை சாத்தின் வரும்போது பாதுகையினுடைய சப்த துவனிக்கு தகுந்த மாதிரி அனுசரிச்சு சேவிக்கிறதான் இத்தர வேதங்கள் எல்லாமே. ஆழ்வாரை சாதிச்ச சுவாமி நம்மாழ்வார் சகல லோகங்களையும் பெருமாள் தான் ரட்சித்து காக்கின்றான்னு சொன்னார். அதே திருவாய்மொழியும் சாதிச்சிருக்க. அதே அர்த்தத்தை தான் இந்த வேதங்களும் ஸ்மரிக்கின்றன. அதே அர்த்தத்தை தான் வேதங்களும் தன்னுடைய அந்த பஞ்சாதிய வச்சு சொல்றது அப்படின்னு காட்டுற. எம்பெருமான் திருவடி ரொம்ப தாமரை புஷ்பம் போனதுன்னு முன்னாடி நிறையா நான் பார்த்திருக்கோம். எத்தனையோ சாஸ்திரங்கள் அதையே சொல்றது. ஒவ்வொரு அடி வைப்புதோறும் இந்த பாதக துவனியானது வேத சப்தத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கு அப்படின்னு உன்னுடைய சப்தத்தை அனுசரிச்சு வேதங்கள் சொல்லுகின்றன சாய்கிற. சரணகமலமே தங்கநாதஸ்ய நித்யம் சரணமிதி ஜனானாம் தரிசயந்தி யதாவத் பிதபதமயகிருத்யம் பாதிகேஸ்வாது பாவாது அனுவததி பரம் தே நாதமாம் நாய பங்கி. ஆம் நாய பங்கி சரணகமலமேதத்து ரங்கநாதஸ்ய சரணகமலமேதத்து நித்யம், அதுதான் நித்யம் சொன்னார் திருச்சின்னமாலை சுவாமி தேசிகன். அடியிரண்டு மாறாக தந்தார் வந்தார் அப்படின்னு. இந்த லோகம் இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் எப்படி உய்யும் வகை என்ன அப்படின்னா எம்பெருமான் திருவடிதான். எம்பெருமான் இவா பண்ணுகிற அந்த பிரார்த்தனைக்கு அந்த ஸ்தானத்திலேருந்து பெருமாள் தன் திருவடியை வச்சு அனுகிரகம் பண்றான். உபாய உபயமாய் இந்த பெருமாளை இருக்கான்னு சுவாமி தேசிகன் அந்த அருளாலே விலங்கிரண்டு மழிப்பார் வந்தார் அப்படின்னு சொன்னார். அழிரண்டு மாறாக தந்தார் வந்தார் அப்படின்னு சொன்ன சுவாமி தேசிகன். அப்படி சரணகமல வேதத்து ரங்கநாதஸ்ய நித்யம், ரங்கநாதஸ்ய சரணகமலமானது நித்தியமாயிருக்கு, அதை சரணமிதி ஜனானாம் தரிசயந்தி ஏதாவது. இந்த ஜனங்களெல்லாம் அதை சரணம் என்று அடைஞ்சுட்டாக்க நமக்கு அந்த ஜீவனுக்கு பெருமாள் கடை சேர்த்துருவேன்னு சாய்க்கிறார். ரொம்ப விசேஷமான பாசுரம் இது, இந்த ஸ்லோகம் இது. அடுத்தது எம்பெருமான் தெரியும் எல்லாருக்கும், எம்பெருமான் சர்வ வேத பிரதிபாத்தியன் சொன்னார். எம்பெருமான் சொன்ன என்ன சார் அந்த பாசுரத்துல வந்து, புருடன் மணிவரமாக பொன்னாமூல பெருதிமருவாக மான் தண்டாக தெருள் பொருள்வாழ் உரையாக ஆங்காரங்கள் சாங்கம் சாங்காக மனம் திகிரியாக இடிகங்கள் ஈரெந்தும் சரங்களாக இருபூதவான மலமாயாக கருடன் உருவாம் மறையின் பொருளாம் கண்ணன்னு சாய்ச்சார் சுவாமி தேசிகன் ரகசத்திரை சாரத்துல. கருடன் உருவாம் மறை அதன் பொருளாம் கண்ணன் சொன்ன. அது மாதிரி செம்பெருமான் சர்வ வேத பிரதிபாத்தியன்னு, அவன் ஸ்ரீமன் நாராயணன்னு, அவன்தான் சர்வலோக சரண்யன்னு ஆழ்வாராதிகள்லாம் சாதிச்சா. அப்போ இந்த வேத சாரத்தை தான் அவ சாதிச்சா. இந்த பாதுகையானது அதனுடைய சப்தத்தை பார்த்தா திருவாழ்வடிலே சுவாமி நம்மாழ்வாராலே அருள் செய்யப்பட்டதான அந்த பாசுரங்களை சொல்லி இருக்கிறத அந்த சங்கதியை தான் வேதங்கள் சொல்லும் போது இருக்குன்னு இங்க சுவாமி தேசிகன் திருவுள்ளப்பட்டாது. ஆழ்வார் வந்து சர்வ ஜகத்துக்கும் காரணனான எம்பெருமான் அவனே சர்வ லோகங்களுக்கும் க்ஷேமத்தை கொடுப்பவனாயும் எல்லா வேதத்தையும் சொல்லப்பட்டவனாயும் இருக்கக்கூடியதான சிவன் நாராயணன் ஒருவனே சர்வ வேத பிரதிபாத்தியன்னு சொல்லும்படியா இங்க இருக்குன்னு சொன்னா, பகுலதரதனுஸ்தம் சம்ஹிதானாம் யாம பஷ்யஹ சுதி பரிஷதி தஸ்யாஹ சௌரபம் யோஜயந்தி ஹரிசரண சரோஜா மோத சம்மோதிதாயாஹ பிணிபதரமணியா பாதுகேதே நிநாதாஹ. அப்படின்னு 456வது ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் அற்புதமா சாதிக்கிறார். விஷயம் என்னன்னா, பெம்பெருமான் சர்வ வேத பிரதிபாத்தியன். திருவாய்மொழியிலே சொல்லப்பட்ட பாசங்கள அர்த்தங்கள் தான் சர்வ வேதங்களும் அதே பகர்கின்றன. வேதத்தை வந்து அபௌருஷேயம்னு சொல்றா பெரியவா, யாரும் பண்ணப்படல, அதுவே உண்டானது, பெருமாள் ரட்சித்து நமக்கு கொடுத்தான் அப்படின்னா சொல்லியிருக்க அந்த இடத்துல. அதே போல இந்த ஆழ்வாழ் திவ்ய சுக்திகளும் அபௌருஷேயம் அப்படின்ட்டு இந்த பாதுகாசகஸ்தத்தை பிரதம பத்ததியிலே சுவாமி தேசிகன் 2வது ஸ்லோகத்திலே சொல்லிட்டார் நமக்கு. அதனாலே இந்த ரெண்டுமே சமானமான அர்த்தங்கள் கொண்டது. இன்னும் போக்கியமானது இந்த ஆழ்வார் திவிசுக்தி என்று இந்த ஸ்லோகத்தின் மூலமா தெரியுது நமக்கு. இந்த திருவாய்மொழியாகிய கிரந்தத்தில் சொல்லப்பட்டதான விஷயங்களைத்தான் வேதங்கள் சொல்லுகின்றது அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த இந்த பாசுரத்திலே ரொம்ப ஹரிசரண சரோஜாம் சம்மோதிதாயாக அப்படின்னு இந்த இடத்துல சொல்லியிருக்க. இந்த இடத்துல அடுத்தது பார்த்தனா இன்னொரு விசேஷமானது, இந்த பாதுகையனுடைய நடை ரொம்ப அழகு. இந்த நாதபத்தியத்திலே பாதுகையனுடைய துவனி அந்த நடை அழகு சப்தத்தை பத்தி சுவாமி தேசிகன் சொல்லிட்டு இருக்கார். சில ஸ்லோகங்கள்ல பாதுகாதேவி மௌனமாயிருந்தும் அனுகிரகம் பண்ணா அப்படின்னு கீழ் ஸ்லோகங்கள்ல சில ஸ்லோகங்களே பார்த்தோம். அப்போ இந்த இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பாதுகைய சாத்தின பெருமாள் சரத்காலத்துல சத்துருக்களை ஜெயிப்பதற்காக வெள்ள வர, அப்படி சுவாமி எழும் போது ஒரு இன்பமயமான ஒரு சப்தம், காதுக்கு ரொம்ப கனிவான ஒரு சப்தம், இன்பமான சப்தம் வருது. இந்த சப்தம் ரொம்ப அழகா இருக்கே, நம்மளால இந்த சப்தத்தோட நடக்க முடியலையேன்னு சொல்லிட்டு ஸ்ரீரங்க பிரதேசங்களில் இருக்கக்கூடியதான ஹம்சங்கள்லாம் இருக்கு இல்லையா, ஹம்சங்கள், அது என்ன, தன்னுடைய இருப்பிடத்தை விட்டுட்டு எம்பெருமான் எந்தெந்த திக்குக்கு ஏழறோ, எந்தெந்த காவிரி கரைக்கு ஏழறோ, அங்கெல்லாம் வந்து காத்துருக்கான் இந்த பாதுகையனுடைய சப்தத்தை கேட்டு அத மாதிரி நம்ம வந்து நடக்க கத்துக்கணும், அந்த மாதிரி நாம் நடந்தா சப்தம் வரணும் அப்படின்ட்டு இந்த பாதுகையிட்ட ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கிறதுக்கு, பாதுகையை பார்த்து தான் கத்துக்கிறதுக்கு இந்த ஹம்சங்கள் எல்லாம் அந்த கரைக்கு காவிரி கரைக்கு வந்து சேர்றதான். இப்ப வருஷ காலத்துல வந்து மழையா கொட்டின்னு இருக்கும், அதே மாதிரி அது ஜனங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமானதுதான். இந்த சரத்காலத்துல இந்த சத்துவகுணம் வந்து தலையெடுத்திருக்கும்னு சொல்ற, அப்போ ஜனங்களுக்கு எல்லா நல்ல சங்கதியும் கிடைக்கிறது. மார்கழி மாசத்துல கிருஷ்ணன் மார்கழி மாசத்துல இருந்தாலும் குளிர் பனியா இருக்கு, சில பேர் சன்னதி கைங்கிருத்த போறா, சில பேர் போக முடியல. போகி வந்து பனி விலை கொடுத்துனாக்கா நம்ம எல்லாம் சங்கராந்தி கொண்டாடிட்டு அந்தந்த காலத்து சுபங்கள்லாம் நிறைய முகூர்த்தங்கள்லாம் இருக்கு. அந்த மாதிரி இந்த இடத்துல ஜனங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடைபெறது. ஆனா ஆச்சாரியாளை முன்னிட்டு எம்பெருமான் இவாளை முன்னிட்டு இவனுக்கு அனுகிரகம் பண்ணுன்னு எம்பெருமான் காத்துட்டு இருக்கான். எப்படி வந்து நம்ம சன்னதிகள்ல அத்தியன உற்சவத்துல வேத பாராயணமும் திவ்ய பிரபமும் அனுசந்தானம் பண்றாளோ, அது பெருமாள் திருச்சொலி சாய்க்கிறார். அதை அந்த கோட்டில கலந்துகிறதுக்கு, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக எத்தனையோ எத்தனையோ உயர்ந்த அனுஷ்டானம் பண்ணக்கூடியதான சன்னியாசிகள் எல்லாம் ஸ்ரீரங்க கஷேத்திரத்துக்கு எழுந்துள்ளதாக இந்த பாசுரத்தை சாய்க்கிறார். இந்த பாசுரத்தை எப்படின்னு கேட்டாக்கா, தனுதனயனிகேந்து ஜெயித்ரானுகூல சரது கமல காலே சக்யஜாமா பதந்தி சுதிபஜ்ரமுதாரம் சிக்ஷிதும் தேனிதாதம் பரிஹித நிஜவாசா பாதிகே ராஜஹம்சாஹ. இப்படி பாதிகே ராஜஹம்சாஹ அப்படின்னு சாட்சிருக்க, அதாவது ஸ்ரீரங்க கஷேத்திரத்துக்கு அத்தனை சன்னியாசிகளும் வந்து பெருமாளை சேவிக்கிறோம் வரா, பாதுகே சப்தத்தை தாங்களும் கத்துக்க வேண்டும் என்று அத்தனை அம்சங்களும் காத்துருக்கு காவேரி கரையில. எவ்வளவு சன்னியாசிகள் வரா, ஏன் உயர்ந்த கஷேத்திரம் ஸ்ரீரங்க கஷேத்திரத்துக்கு அத்தனை ஆச்சாரியாலும் வடக்கு வாசல் வழியா வந்தானா, பெரியவா சாட்சிருக்கா, வடக்கு வாசல் வழியா வந்திருக்கா. அழகா சாட்சியர் சுவாமி திருமஷிபிரான் திருச்செந்தவரத்தர், எவ்வளவு சன்னியாசிகள் இங்கிருந்தா சுவாமி பொற்றையுத்த முத்தல் யானை போரதிந்து வந்ததை பற்றியுத்து மற்றதன் மறுப்பு சித்த மகனூர் சித்தையுத்து முத்தல் மூங்கில் மூன்று தண்டர் ஒன்றினர் அத்தரு பத்தரு சுத்தி பாடும் வந்த நீரங்கமே. ஸ்ரீரங்க கஷேத்திரம் மொத்தத்தையும் சன்னியாசிகளா இருந்தும் நல்ல அதிகாரிகளா வேத அத்தியனம் பண்ணுவா, பாஷ்யாதிகளை சேவிச்சு சுவாமி தேசிகனுடைய கிரந்தத்தை எல்லாம் சீகரிச்சுண்டு பாஷ்யாதிகளை நன்னா உபஸ்திதி பண்ணிட்டு இருக்கக்கூடியதான மகா ஞானவான்களும் அனுஷ்டாதாக்களும் ஸ்ரீரங்கத்தை சுத்தி அந்த பூலோக வைகுண்டத்தை சுத்தி அங்க வாசம் பண்ற அவ நித்தியம் திருவரங்கம் கைங்கிறதுக்கு வந்துட்டு இருக்கா. அப்படி சன்னியாசிகள் வந்து சேவிக்கும் போது எம்பெருமான் அவாள முன்னிட்டு நம்ம ஜனங்களுக்கு அனுகிரகம் பண்றார் அப்படி என்பதானது சாஸ்திரம் சொல்றது. சரது பகமகாலே சக்கிய ஜாமா பதந்தின்னு சொல்ற அந்த சரத்காலத்தில் இருக்கக்கூடியதான அந்த அனுகிரகத்தை ஜனங்களுக்கு எம்பெருமான் பண்றான். அதே சமயத்துல அத்தனை அன்னங்களும் அந்த ஹம்சங்களும் தாங்கள் வந்து பாதுகையை பார்த்து அந்த துனிய கத்துக்கணும் அந்த நடைய கத்துக்கணும்னு வந்து காத்துன்னு இருக்காம அந்த இடத்துல அப்படின்னு சுவாமி தேசிகன் பாதுகையுடைய பெருமை இன்னும் இன்னும் ஒரு துவஜஸ்தம்பம் கட்டி மேல மேல பெருமையை கொடியாத்திரா மாதிரி ஏற்றிண்டே போறார் சுவாமி தேசிகன். இன்னும் ரொம்ப அற்புதமான விஷயம் அடுத்த ஸ்லோகத்துல சாய்க்கிறார். என்ன கேட்டா பாதுகை வந்து எம்பெருமானோட திருவடியோட சேர்ந்து சஞ்சரிச்சுட்டு இருக்கா. அந்த சமயத்துல எப்படி இருக்குன்னா எம்பெருமான நகக்காந்தியானது பாதுகை மேல ஒரு கோடு கோடா ஓடிடுது. அது எப்படின்னா இந்த பாதுகாதேவி ஒரு உத்திரியம் சாத்தின் இருக்க போல இருக்கு. நம்ம எல்லாம் பார்த்திருக்கோம் ரொம்ப வாசிச்சவா வந்து வீதியில வரும்போது என்ன பண்ணா அந்த யக்ஞோபவீதம் இத்தரால் மேலங்கியா பற்ற போது நம்ம சுத்தமா இருப்பா, அதனால யோக வெற்றி சாத்தின் எழுதுவா, ரொம்ப வாசிச்சவா ரொம்ப பவித்திரமா இருக்கிறவாழ்லாம் அப்படி பண்ணா. அதே மாதிரி அத்தியனம் பண்ணும்போது வாத்தியார் வந்து யோக வெற்றி சாத்தின காசு எடுத்தார். இவன் காலக்ஷேபாதிகள காலக்ஷேபம் சொல்லக்கூடிய ஆச்சாரியால் வந்து யோக வெட்டி சாத்தம் காலக்ஷேபம் ஆசனத்துல உட்காந்து சாதிக்கிற வழக்கம் உண்டு சம்பிரதாயத்துல அது இருக்கு. அப்படி இருக்காம ஸ்ரீ ரங்கநாதனுடைய நகக்காந்தியினுடைய அந்த கோடுகள் இந்த பாதுகாதேவி மேல இருக்கும் போது இது எப்படி இருக்கு அப்படின்னாக ஒரு வாத்தியா சாணத்தே ஒரு ஆச்சாரியன் சாணத்தே அந்த பாதுகாதேவி இருக்கா. இப்படி இந்த பாதுகையினுடைய சன்னதிகளை சுத்தி இருக்கக்கூடியதான ஓடைகள் எல்லாம் இருக்கு. அந்த ஓடுகள்ல நிறைய ராஜஹம்சங்கள்லாம் சஞ்சரிக்கிறது. இந்த ஹம்சங்களை வந்து நல்ல சங்கதி அந்த அம்சங்களுக்கு வந்து இவர் ஒரு உபாத்தியாயராய் இருந்து நல்ல சங்கதிகளை சொல்லிக் கொடுப்போல் போலே இருக்கிறதுன்னு சொல்லி சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். அதான் இப்போ ஜனங்கள் தப்பு பண்ணா இல்ல சிஷ்யன் தப்பு பண்ணா ஆச்சாரியால் தப்புக்கான கண்டிக்கிறா இல்லையா, அநேக இடங்கள்ல அது இருக்கு. அப்படி கண்டிக்க மணியா இவளே ஒரு ஆச்சாரிய ஸ்தான மகிழ்ச்சி இவளே ஒரு குருவாயிருந்து இந்த அம்சங்களை திருத்தி படிகொள்ளும்படியாக நிறைய விஷயங்களை அம்சங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்படியான ஒரு ஸ்தானத்திலே இந்த பாதுகாதேவி இருக்கா அப்படின்னு சாய்க்கிறார். விகரண சமயோ பிரத்யகம் ரங்கபத்து சரணகமயூகைகி சோத்தரியா விசுத்தைகி பரிணமயசிநாதம் பாதுகே கத்வரத்னைஹி நமயுது விபசிஷ்யானு திகிராஜகம்சானு திகாராஜகம்சானு. ஒரு ஆச்சாரியன் எப்படி வந்து உத்திரியத்தை தரச்சின சிஷ்யாலை சிக்ஷிப்பரோ ஒரு உபாத்தியாயர் போல இந்த பாதுகைகள் இருக்குண்டு சுவாமி நம்மாண்டவன் அருளிச்சேரு இந்த பாசுரத்தில் தேசிகனுடைய திருவள்ளத்தை அவர் வந்து வெளிக்கொணர்ந்து காட்ட இருந்தது. ஹம்சங்கள்லாம் அடக்கும் ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு மிரட்டக்கூடிய துணியிலே பாதுகாதேவி அதே சமயத்துல நல்ல விஷயங்களே அம்சங்களுக்கு சொல்லி கொடுக்கிறாளாம். போன பாசுரத்துல என்னன்னா பாதுகாதேவி துணியை பார்த்து பாதுகை கூட நடந்த அந்த நடையை பார்த்து அம்சங்கள் கத்துன்றது. இப்ப இவளே அந்த ஆச்சார ஸ்தானத்துல சேர்ல உக்காண்டு இந்த அம்சங்களுக்கு வந்து விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும்படியானது இந்த விஷயத்துல இருக்குன்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் சாய்கிற அந்த இடத்துல அடுத்து ஒரு ஸ்லோகத்தை ரொம்ப அற்புதமானது. பாதுகா துணி எப்படி இருக்கு, பெருமாள் சபையில எழுந்துள்ள வருகிறார், சபை கலைஞ்சது பெருமாள் அந்த புறத்துக்கு ஏகாந்தமா எழுதிடுறார். பெருமாள் வரும்போதும் பாதுகா சாத்துகிறார், பெருமாள் திரும்பி ஆஸ்தானம் போகும்போதும் பாதுகா சாத்துகிறார். இது எப்படி இருக்குன்னா ஆலோக சப்தம் அப்படின்னா பரிஷதி விரதாயாம் பாதுகே ரங்கபத்து பரிசரமபர்வார்யா பிரசிதஸ்யா வரோதானு மணிநிகர சமுத்தியான் மஞ்சுநாதாபதேசாது அபிலபசி யதார்கம் நூனமாலோக சப்தம். அபிலபசி யதார்கம் அப்படின்னா ஆலோக சப்தம். ஆலோக சப்தம் சொல்லும் போது வெற்றி வெற்றின்னு சொல்றமே ஜெயம் ஜெயம் ஜெயகோஷம் ராமனுக்கு ஜெயம் கிருஷ்ணனுக்கு ஜெயம் சொன்ன ஜெய விஜயி பவ ஜெய விஜயி பவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜா வரும்போது அவனுடைய அந்த சேவகன் வந்து என்ன சொல்லுவான் அப்படின்னாக்கா, தேவஜி பவ இதுமாரி வந்து இத்தனை விருதுகள்லாம், ராஜாவோட விருதுகள்லாம் சொல்லி அவன் இவர் வரார், பராக் பராக் பராக் வரார் அப்படின்னு சொல்லுவாயா, நாலுகவி பெருமான் பராக் அப்படின்னு சொல்லுவான், சித்திரக்கவி பராக்குன்னு கலியனுக்கு வந்து அவருடைய சிஷ்யாள்லாம் சொல்லி போய் கலியன் வந்து அவர் அந்த எதிர் சன்னியாசியை ஜெயிச்சு வேலை வாங்கிட்டு வந்தார் அப்படின்னு கரியின் சரித்திரம் சொல்றார். அத போல இந்த வரும்போது ஆலோக சப்தம் ஜெய சப்தம்னு அர்த்தம். ஸ்ரீ ரங்கநாதன் அந்த புறத்துக்கு எழுந்திருடும் போது இந்த பாதுகையினுடைய சப்திக்கும் துனியானது ரொம்ப இனிமையா இருக்கு. அது ஜஜ விஜய் பவ சுவாமின் நக்சரிகை, சுவாமின் நக்சரிகை சரகோபன் பரா சுவாமி தேசிகன் நக்சரிகைன்னு சொல்றாளே, அப்படி ஒரு எக்ஸரிய சமர்ப்பிக்கும்படியாக இருக்குன்னு சொன்னான். அதாவது நிக்குண்டுன்னு ஒரு வஸ்து இருக்கு. நிக்குண்டுனா அதாவது சம்ஸ்கிருதத்தோட அந்த டிக்ஷனரி, பதபதார்த்த டிக்ஷனரி. அதுல ஆலோக ஜெய சப்த சியாத்து, அதை போல இந்த பாதுகையினுடைய சப்தமானது இருக்கு அப்படின்னு. இப்போ ராஜாவரர் வேலைக்காரெல்லாம் அவளை ஓரமா நிறுத்திட்டு ஜெய விஜய் பவ இந்த ராஜாவரை இதெல்லாம் இதா பண்ண அவருடைய பிரபாவங்கள்லாம் சொல்லி கடைசியில ஜெய விஜய் பவன் சொல்லுவான் இல்லையா, கையில கூடி வச்சுட்டு. அதே போல இந்த பாதுகையினுடைய சப்தமானது ரொம்ப அற்புதமா இருக்குன்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் இந்த 459வது ஸ்லோகத்தையே சொல்றாரு. அடுத்தது இன்னொன்னு ஒரு அற்புதமானது என்னன்னா, பெருமாள் வந்து திருவாய்ப்பாடியிலே எழுதியிருந்தார் கிருஷ்ணாவதாரத்துல. 7 வயசு பெருமாள் வந்து கோவர்தன தாரணம் பண்ணார். எத்தனை இடைப்பெண்கள்லாம் எம்பெருமானுடைய திவ்யாத்மா திவ்ய சுரூபத்திலும் திவ்ய ஆத்மஸ்வரூபத்திலையும் மயங்கி கிருஷ்ணனே அவன் இருக்கிற இடத்துக்கு ஓடி போயிட்டே வந்துட்டான் இல்லையா. அவ அப்பா அம்மாலாம் போகாதன்வான், அவ போயிடுவான். நாபலம் பெரிய தீவினில் வாரும் நங்கமீகளோர் அற்புதங்கேளீர் தூபலம் புறையிடை திருமால் தூய காயல் குடலோஜ வழியே கோவலர் சிறிமீரிழங்கொங்கை உள்வலிப்ப உடலுளவிழ்ந்து எங்கும் காவலும் கடந்து கயிறு மாலையாகி வந்து கவிழ்ந்து நின்றனரே அப்படின்னா, இந்த கிருஷ்ணன் வந்து ஏதோ குழல் ஊதுனா இந்த பசங்க பொம்நாட்டு பசங்கள்லாம் ஆத்திலிருந்து கிளம்பிடுறதுன்னு சொல்லிட்டு அவ வந்து ஆத்துல வந்து வேலி கட்டி போட்டு வச்சு கயத்தை கட்டி எங்கேயும் வெளில போகக்கூடாது அப்படின்னு வாழாம் தெரியவாடலாம். ஆனா அந்த கிருஷ்ணன் வந்து குடலூத ஆரம்பிச்ச உடனே அந்த இடச்சேரியில ஒருத்த அத்தனை ஸ்திரீகளும் என்ன பண்ணுவாளாம், தங்கள் வேலையை மறந்துட்டு எம்பெருமான பாக்கிறதுக்கு இறங்கி ஓடி வரும்போது அவ அப்பாக்கள் இவா வெளில போகடான்னு கட்டி வச்சாள் அந்த கயிறு அதெல்லாம் தங்க கழுத்துல மாலை மாறி ஊந்துணும் அப்படி பிச்சுன்னு ஓடி வருவாளாம். ஒரு காலை வந்து அந்த அவளுடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பிச்சுன்னு வருமே அத மாதிரி இவா எல்லாம் இந்த ஸ்திரீகள் எல்லாரும் கிருஷ்ணனுடைய குடலுக்கு மயங்கி ஓடி வந்து வந்து கவிழ்ந்து நின்றடன்னு பெரியாள் வாசாச்சர். எங்கும் காவலம் கடந்து கட்டுக்காவலை மீறி கயிறு மாலையாகி கைத்த போட்டு கட்டி வச்சிருந்தாள் கழுத்துல வாகத்தை மாலையாக விழும்படியாக வந்து கவிழ்ந்து நின்றடனு பெரியாள். அதை போல இந்த பாதுகாதேவி குருஜனநயதம் தத் கோபிகானாம் சகசம் தினகர தனயாயா சைகதே திவ்ய கோபகா வசமநயனயத்யாம் வம்சநானுயாதை தவகலுபதரக்ஷே தாதுசை மஞ்சுநாதை அப்படின்னு சாய்கிறார். இப்படி இவாளெல்லாம் தங்கள் காரியத்தை மறந்துட்டு பெரியவா சொன்னதை கேட்காம அப்போது கண்ணன் எத்தனையோ லட்சம் அந்த கோபஸ்திரீகளை உன்னுடைய சப்தத்தாலே புல்லாங்குழலாலே யமுனை மனைக்குண்டிலே வரச் செய்தர். ஏர்மலர் பூங்குடல் ஆயரும் ஆதரன பலருள்ள இவ்வூரில் உந்தன் மார்பு தழுத காசையன்மை அறிந்தறிந்தே உந்தன் பொய்யை கேட்டு கூர்மழை போல் பனிக்கூதலைதி கூசி நடுங்கி யமுனையாற்றில் வார் மணல் குன்றில் புலருடென்றேன் வாசுதேவா உன் வரவு பார்த்தேன்ட்டு ஒரு கோபஸ்ரீ கிருஷ்ணனை பார்த்து ஏக்கத்தோட சொன்னான். அதே மாதிரி லோக ஜனங்களை வந்து நிம்மதியாக ஒரு ஜீவன் இருக்க வேண்டும் என்றால் அதுக்கு தலைவர் தெய்வம் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியானோம் இல்லையா. அப்படி ஒருவன் தெரிந்து கொண்டு பிரீத்தி பண்ணினா வீட்டு இருக்க பெரியவா வந்து தாங்கள் பிரீத்திக்கு பண்ணாது அவளை வந்து அங்க போய் அந்த விஷயத்துக்கு கேட்காத தடுத்துடுறா இல்லையா, அவ தடுத்துடுறா. அவ ஆனா இவ என்ன பண்றான்னா அவளை மீறிண்டு போய் பெருமாள்கிட்ட போய் தங்களை சரணாகதி அடையறான் இல்லையா. அததான் அந்த பாசுரத்தை காட்டிருக்கார் இந்த ஸ்லோகத்தையும். அதாவது சூரியனுடைய பெண்ணான யமுனையுடைய மனக்குண்டிலே எம்பெருமான் புல்லாங்குழலோடு பின்தொடர்ந்த போது அத்தனை அந்த இனிமையான கானத்தை கேட்டு அத்தனை பெண்களும் இடைச்சி பெண்களும் எல்லாரும் வந்து எம்பெருமான வந்து சுவாதீனமா சூழ்ந்துட்டான்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தை காட்டுறார். எதனாலனா இந்த எம்பெருமான் கொடுதுவதும் சப்தம் போல இந்த இவருடைய இந்த கிருஷ்ணாவதார இந்த பாதுகையினுடைய சாத்தியங்கள் அதனுடைய துவனி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 460 ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் ரொம்ப அற்புதமா சாய்க்கிறார். மீதி இருக்க ஸ்லோகங்களை நம்ம வந்து நாலு உபன்யாசம் ரசிக்கலாம். அடியன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.